పూర్ణ చంద్రాన్ని చూసి ఆశ్రమించాత్మరత్నం వందే సదాగరద లక్ష్మణ దేశికేంద్రం శ్రీమద్వేదాంతరామాన్యమి కరుణాలబ్ధ వేదాంత యుగ్మం శ్రీమశ్రీరంగనాథాహ్వయమి కృపయా ప్రాప్తమోక్షాశ్రమం తమ్ శ్రీమద్వేదాంతరామానుజమునిమకరం సంశయే దేశికేంద్రం శుతప్రజ్ఞా సంపన్నహిత మహిమానః కతికతి సువంతి త్వాం సంతః శృతి కుహర కండి హరగిరః అహం తల్పస్తత్తసిజ బహుశ్వల్పామి తదపి ఉదాయత్తం రంగక్షితిరమణ పాదావలి విదుః రంగక్షితిరమణ పాదావలి. హే రంగనాథనుడయ దివ్య పాదుగేషణే, శృత శాస్త్ర జ్ఞానము ప్రజ్ఞ అంత మేధావిలాసం రాడే ఇంగ్లీష్ ల అంత ప్రసెన్స్ ఆఫ్ మైండ్ అని చూడమే, అదివో సంపతి మిగ అధికమాక నిరంబర్ పెట్ట మహిత எல்லாராலும் பாராட்டப்படுகின்ற போற்றப்படுகின்ற மகிமானஹா பெருமையை உடையவர்களான அந்த வால்மீகி வியாசர் பராசரர் இப்படிப்பட்ட மகரிஷிகள் எங்கே அடியேனு அடியேனோ அல்பம் இந்த காடு கோட்டைக்குள்ள நமக்கு ஒரு கிணம் இருக்கிறது. அது என்ன பண்ணுவோம், வேறல உள்ளவுக்கு அந்த இதை குறைஞ்சிப்போம். அந்த மாதிரி இந்த காது துணையின் கிணவை போக்குகின்ற அதான் ஸ்ருதி. ஸ்ருதினா காது, குதிரைன்னா அதுல இருக்கிறதான போல வந்து ஹரகிரஹா அப்படின்னா அந்த அரிப்பு இருக்கணும், அந்த தெனவை போக்கிக்கிறதுக்காக. அப்படின்னா என்ன, இப்போ நமக்கு உடம்புல ஏதோ இடத்துல அரிக்கிறது, அரிச்சா அதை நம்ம சொல்லிவிட்டோம்னா நமக்கு விதமா இருக்கு. அதே மாதிரி இந்த காதில ஒரு அரிப்பும் தான். அப்படின்னா அந்த செடி கிண்ணதான சொற்களை கூறுவது அது அப்படிப்பட்ட அந்த வாக்கை படைத்த மகர்ஷிகள் அதான் வீரஹான். அது எத்தனை பேர் இருக்கான்னா கதி கதி எத்தனையோ பெரியவா இருக்கா அவள்லாம் ஸ்ரீமந்தி. அவள்லாம் ஒன்ன ஸ்தோத்திரம் பண்றா அல்பஹாத்து இந்த மகா அல்பனான அடியேன் எந்த விதமான யோக்கியத்தையும் இல்லாத மிக சிறியவனான அல்பனான அடி அகம் அடியேன். இப்போ இந்த பிரகரணத்துல இந்த சந்தர்ப்பத்துல சத்வதி ஏதோ வால்மீகி போலையும் வியாசர் போலையும் பராசர மகரிஷி போலையும் உன்னை பத்தி அந்த பாதுகை பத்தி நான் பேசுறேனே அவளை போல பேசுறேனே ததபி அதுவும் கூட சுதாயத்தம் அது பாதுகையே உன்னுடைய கிருபையினாலே உன்னுடைய அருளினாலே அது ஏற்பட்டதுன்னு சந்தகாவிதி. அதான் பெரியதா தெரிஞ்சுட்டா அப்படின்னு சொல்ற. அங்கே பெரிய கவிகள் பொண்ண பாடினா பாடலாம். ஏன்னா அவளுக்கு எல்லா விதமான தகுதியும் இருக்கு. நானும் மகா அல்பன், மந்த மதி உடையவன், நானும் கூட போய் என்ன பாடுறதா அப்படின்னா என் வால்மீகி போன்றதான சக்திகள் அவர்கள் ஞானத்திலையும் வேதாவிராசத்திலையும் மிக மிக மேற்கொண்டவர்கள் பிராஜ்யர்கள். விஷயங்களை புதுசு புதுசா மத்தவாள் சொல்ல முடியாத ரீதியில சொல்றவா இந்த சல்பத்தான அறிவு செல்வம் இருக்கேன். அது கிஞ்சித்தோடைய கிடையாது மகா அல்பம். அப்படிப்பட்ட நான் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணுவதா, உன்னை போய் நான் ஸ்தோத்திரம் பண்றதா, உங்களுடைய அருமை பெருமைய அப்படின்னு உங்களை பத்தி நான் ஸ்தோத்திரம் பண்றதா அப்படின்னா நிச்சயம் பண்ணலாம். ஒன்னே ஒண்ணு உன்னுடைய அனுகிரகம் பாதுகையே உன்னுடைய அனுகிரகம் மட்டும் அதிகரிக்கிறதா பண்ணலாம். சரி, வால்மீகி இயற்றிய ராமாயணத்தை போலவே இல்ல வியாசர் இயற்றிய மகாபாரதத்தை போலையோ அல்லது ஸ்ரீமத் பாகவதத்தை போலையோ ஐயன் பண்றதான இந்த தோற்றங்கள் காதுக்கு இனிமையா இருக்குமா? நிச்சயம் இருக்காது. அவாதெல்லாம் இந்த காதலுடைய திணவைய தீர்த்து நம்மளை சந்தோஷப்படுத்தும். திணவு எடுத்தா சுரியதுல ஒரு ஆனந்தம், அது சுகமா இருக்கும். அந்த சுரியும் போது இந்த சிறங்கி பூச்சாலும் தெரிய நம்பாங்க, அது அப்புறம் ரத்தவளாரா ஓடிய இதாகும். ஆனா சுரி மோதி அவனுக்கு அவ்வளவு சுகமா இருக்கும். ஆட்டுக்கு யானை குறிப்பாட்டி இந்த அழிப்பு எடுத்தவனுக்கு சுரிந்துதான் சுகமா இருக்கு. ஏய் யானை போக, இந்த யானை என்னடா வேலை அப்படின்னு கேக்குறான். இது நான் இப்ப குளிப்பாட்டம் கொண்டு போறேன், ஆத்துல குளிப்பாட்டி வந்து வந்து வேலை பேசணும் அப்படின்ட்டு அவன் போவான். குளிப்பாட்டி வந்து இவங்க கேட்டா இவனுக்கு அப்படியே சுரிஞ்சு அப்படியே ரணகடமாகி ரத்தம் இருக்கணும். யானைய அடுத்த வேலை சோத்துக்கே வக்கு இல்ல உக்காந்துருக்கு, என்ன போய் யானை வாங்கிக்கிறேன் எனக்கு அறிவு இருக்காரு அவனுக்கு நான் வந்தீங்க. அப்போ அந்த அடிப்படுத்து அந்த திணவெடுத்து சொல்கின்ற வேலையில நாம என்ன பண்றோங்கிறது கூட தெரியாத அவ்வளவு மனசு சந்தோஷத்துல இருக்கு. அதனால அவள் வால்மீகி பராசரர் வியாசர் போன்றவர்கள் எல்லாம் ஒரு காதுக்கு மிக இனிமையான ஒரு ஸ்லோகங்களை தன்னுடைய கிரந்தங்கள்ல சொன்னா அல்பனான பத்தி. இப்போ கவித்துவத்தினாலே காதலுடைய திணவு தீருங்கிறது இல்லை. அது உன்னுடையதான அந்த திணவு, காதலுடைய திணவுக்கு அது நிச்சயம் ஒரு நல்ல அமிர்தமான இன்பத்தை கொடுக்கும். நானோ அல்பபாஜ்யன், அப்படி இருந்தாலும் கூட ஓம் கிருப்பதி இருந்தா அடியேனும் அந்த வியாச வால்மீகி சொன்னாலே அந்த மாதிரியான ஸ்லோகங்களை அடியேன் கூட பண்ண முடியும். ஓ அனுகிரகத்தால் அது கட்டாயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றார். உடனே பாதிதர் சுவாமி தேசியம் கேட்கும்போது, சரி அல்பனான நீ, சரி வேதாந்த தேசிகனே, அல்பனான நீ என்ன பாடினேன்னா எனக்கு இருக்கு வராதா அப்படின்னு கேட்கிறது. அதுக்கு பதில் சொல்வார், ூத்தூஷிசாபரிதா. ாயினி ஏ எம்பெருமானுடைய பாதினியே, ஏஷ இந்த சிறுவனான வேதாந்த தேசிகனான அடியே, துவாம் நீ பாதீங்களே உங்களை உன்னை சோத்திரம் பண்றேனே, அதனால உன்னுடையதான யசஸுக்கு பெருமைக்கு கஹானி என்ன குறை வந்துடும், ஒரு குறவும் வராது. மாமா தூ, ஆனா அதே சமயம் அடியேனுக்கு பார்த்தாக்க நிரவதி எல்லையற்றதான அளவற்றதான சம்பதி லாபம் உண்டு. அடியேனுக்கு என்ன லாபம்னா பகவதி, எல்லாராலும் பவித்திரமாக போற்றப்பட்டதான சுரசிந்து இந்த கங்கா நதியானது, சுனா நாய், நாயினாலே லீடா நக்கப்பட்டதுனாலே காமம் பவதி. அது ஆகட்டும் அப்படியே என்ன அப்படிப்போ சதி, அதனாலே ஏஷா இந்த நந்த நிதியானது கிம்பூதா, அதுக்கு என்ன பெருசு ஆயிடம் வருது, என்ன கெடுதல் ஆயிடம் வருது சத்து. ஆனா அதே சமயத்துல அந்த நாய்க்கு சதி அந்த கங்கா ஜலத்தை பருகின அந்த க்ஷணமே சந்தாப ரஹிதா, அதனுடையதான தாகம் நீங்க பெற்று அது சந்தோஷத்தை அடைகிறதா இல்லையா, அந்த மாதிரி. இந்த இடத்துல ஸ்ரீபம்னு சொல்றாரு. அப்போ ஸ்ரீபோனா ரெண்டு ரெட்டைனா மூணு, அப்போ மூணு ரெண்டு ஆறு, ரெண்டு ரெண்டாயிரம் இல்லையா. அப்போ சாபுண்ய பரிபூர்ணனானவன் பகவான். அப்போ அப்படிப்பட்ட அந்த பகவானையே சாமிங்கிற ஏ பாதிகைகளே சந்தோஷம் பண்ணி சொல்றாரு. ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜா, இந்த ஆறு குணங்கள் என்பது நமக்கு தெரியும். ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ். இப்போ வேதாந்த தேசிகனான அடியே உன்ன பாடுறதுனால உனக்கு இழுக்கு வருமா அப்படின்றதுதானே இப்ப கேள்வி. ஜென்ரலாவே எல்லா பிரிவாலும் என்ன அறிவுரை சொல்றா, ஜெகே திவ்யநசம்சப்தம் வஜசாதுசமாபதம். அதாவது ஜெக இதுக்குது ஜெக துர்ஜனசம்சர்க்கம், அந்த தீயவர்களுடைய கெட்ட நடத்தை உடையவர்களுடைய பழக்கத்தை பஜ சாது சமாகமம். அதனால நல்லவரிடத்திலே சேர முயற்சி பண்ணு. இதுதான் முதல்ல பல்லாண்டுல முதல்ல வாழாய்பட்டு நீர் உள்ளீர் வந்து வண்ணம் மனமும் வருவேன் உழாய்ப்பட்டு நின்றுகளை எங்கள் பொழுதினில் புகுதலொட்டோம் ஏழாட்காலம் பறிப்போம் நாங்கள் ஈராட்டமருவார் வாழாடாக படைகிறாருக்கு பொல்லாண்டு ரொம்ப அழகா பெரியாய்கள் தெரிவிக்கிறார். இப்போ கிராமங்கள பரிசுல கதை சொல்லுவார். ஒரு கன்னுக்குட்டியும் ஒரு பன்னிக்குட்டியும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தான். இது பன்னிக்குட்டி எப்ப திரும்பும், அதோட விரும்பி பேச்சு அத்தோட போனா அத்த திரும்ப வேண்டியதுதான். அதனால இந்த கன்னுக்குட்டியும் இப்படி ஆயிடுச்சு. அதனால பன்னிக்குட்டியோடு சேர்ந்த கன்னுக்குட்டி எப்படி பாழா போறதோ அந்த மாதிரி கெட்ட நடத்தையுடைய தீயவர்களோடு நாம் நம்மளுடைய சம்சந்தமானது நம்ம படும் பாதாள விதியிலே சொல்லும். நாம அதுக்கப்புறம் திரும்புறதுங்கிறது ஒரு காலம் முடியாது. அது என்ன பண்ணுவா நல்லதும் இருக்கும். உடம்பால ஒரு மூணு வருஷத்தை பார்த்தா அந்த கால் மூணு வருஷமா இருந்து போனோம். அந்த மாதிரி இந்த தீயவாளுடைய சேர்க்கை இருக்கு, அது நல்லவனையும் தெரிவித்துவிடும். இது சாமானிய ஜனங்கள் விஷயத்துலதான் பொருந்தும். குணபூர்த்தி உள்ள உன்னை போன்றதான பாதிகளுடைய மகிமைங்கிறது இருக்கு, அது விஷயத்துல அது பொருந்தாது. நான் பாடுறேன், உன்னை பத்தி ஸ்தோத்திரம் பண்றேன், பண்ணும்போது இப்போ எனக்கு உன்னுடைய சம்பந்தம் என்னோட ஏற்படுறது. ஆமா, இதனால உனக்கு என்ன குறைச்சா வந்துடும் போறதுன்னு நினைக்கிறேன். தீவ கரணத்ராயினின்னு சம்போதம் பண்ணிருக்கேன். நீ அந்த முன்பெருமானையே காப்பாக்குற, நீ அவ்வளவு சக்தி, உன்னுடைய குணங்கள் அவ்வளவு புத்தியமா இருக்கு, நீ பகவானுக்கே பாதிரியா இருக்கு, ஏ சுத்தியால உன் பெருமை என்ன கட்டு போடுமோ என்ன ஒரு காலம் இல்லை. ஓ நாம தினம் முகம் பார்க்கிறோமே அந்த கண்ணாடி இருக்கு, அதுல நம்ம முகம் தெரியுது. இப்ப அந்த கண்ணாடியில இந்த வெயிசரிலேருந்து வெளியில குளிச்சுட்டு வந்தாள்னா அந்த பாத்ரூம்ல இருக்கிற கண்ணாடி பார்த்தேன்னா உண்மையே தெரியாது. ஏன்னா இந்த ஆளுக்கு போய் அது மேல பண்ணிட்டு இருக்கும், அதனால தெரியாது. தொடர்ச்சா அதுக்கப்புறம் தெரியணும். அதே மாதிரி கண்ணாடியில நம்ம ஜூசி தெரிஞ்சிருக்கு, தெரிஞ்சிருந்தா அது முகம் என்ன காட்டுமா, முகத்தை காட்டாது. அதனால அத முகம் சரியா தெரியாது. அந்த சரியா தெரியாதுன்னா அது முகம் என்ன அதை தொடச்சி அதுக்கப்புறம் பாப்புறமே. அந்த மாதிரி கண்ணாடியில வேணா ஜூசி தெரியும், ஆகாசத்துல எங்கேயாவது ஜூசி தெரியுமா, படியாது. அது போல நல்ல நிர்மலமான பாதிரியே உனக்கு மாசு ஏற்படுமோ, நான் என்னதான் உனக்கு மாசு ஏற்படுத்தணும்னு பண்ணா கூட அது முடியாது. அப்போ பாதிரிக்கு நிச்சயம் கேடு வராதுங்கிறது முடிந்தோம். ஏன் விஷயத்தை எடுத்துப்போம், அப்போ அரியருக்கு நீடிக சாதிங்கனால ஒரு நன்மை ஏற்படுமே, ஒரு மேன்மை ஏற்படுமே அப்படின்னு கேட்டீங்க. ஓ, கங்கைங்கிறது பிரபதிச்சு ஓடுறது, அது மிக புனிதமான நதிங்கிறது எல்லாராலும் ஒத்துக்கொள்ளப்பட்டது. அது தாந்தோம் பதாயிட்டு இருந்தாலும் அந்த அறி தேவனுக்கு தேவலோகத்திலிருந்து இறங்கி இந்த பூலோகத்துக்கு வந்திருக்கு. ஒரு நல்ல மத்தியான வேலை நல்லா சூரியன் சுற்றி இருக்கலாம். அப்போ நாய்க்கு தாகம் தொண்டைய வரக்கிறது, அது திடீரென்று அந்த கங்கை நதி மூடிந்து அதுல இறங்கி அந்த நாக்கால நதி நதியது அந்த தீபத்தை கங்கா தீபத்தை சாப்பிடுது. ஷாட்டா இப்ப அதுக்கு தாகம் அடைஞ்சு ரொம்ப சந்தோஷம் இருக்கோ, அது அது வெளியே போயிடுச்சு. இந்த நாய் போய் கங்கையை நக்கி குடிச்சுட்டு அதனால இந்த கங்கா நதிக்கு ஏதாவது அபகீர்த்தி ஏற்பட்டுதா அப்படின்னா தொண்டுகளை எத்தனை காக்கா எத்தனை மாடு ஆடு எல்லாம் நீங்கள் நல்ல வாங்கிட்டாங்க. இப்போ கங்கை என்ன எச்சலாகி கொடுமா ஒரு காலம் இல்லை. எப்படி அந்த புனித கங்கையிலே தீர்த்தத்தை சாப்பிட்ட நாய்க்கு தாகம் போச்சோ, அதுக்கு கூட கங்கா நதியை பயன்படுத்தினாலே ஒரு சார் மோட்சமும் ஏற்படலாம். ஆனா ஏன் நிலைமையும் அந்த நாயினுடைய நிலைமை போலமா, நான் பாதுகாப்பு பத்தி தோற்றம் பண்றேன், பண்ணினா அது அடியனுக்கு நல்லது, அந்த நாய்க்கு எப்படி தாகம் இருந்ததோ அந்த மாதிரி இப்போ அது ஏன் கவிதை பண்ணணுங்கிறதான இது இருக்கு. அந்த உத்வேகம் தீரும். இப்போ எப்படி நாய் குடிச்சதுனால கங்கைக்கு ஒரு இழுக்கு ஏற்படலையோ, அந்த மாதிரி அடியேன் பாதிகளுடைய மகிமைகளை பற்றி ஒரு கல்வியை பண்ணணும்னு உட்காந்துருக்கோம். அந்த கல்விகளை பண்ணா அந்த பாதிக்கு என்ன அபகீர்த்தி வந்துட போறது, என்ன இது கொண்டு போறது ஒண்ணும் கிடையாது. தீப சரணக்ராயினா பகவானுக்கு ஆறு குணம்னு சொல்ற, அதுல பகவான் நான்கு வியூக ரூபங்களை எடுக்கிறான். அது வாசுதேவ சங்கிருஷ்ண பிரித்யுமன அனிருத்தம். இதுல இந்த ஆறு குணங்களை இந்த வாசுதேவனானவர்கிட்ட ஆறு குணங்களும் இருக்கு. அதை தன்னிலிருந்து முதலில் தோற்றுவித்தவனான அந்த சங்கரஷ்ணனுக்கு ஞானத்தையும் பலத்தையும் மட்டும் கொடுக்கிறான். அப்புறம் தன்னிடமிருந்து தோன்றும் இரண்டாவதான பிரத்யும்னனுக்கு அந்த வீரியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கிறான். தன்னிடமிருந்து மூன்றாவதாக தோன்றும் அனிருத்தனுக்கு சக்தியும் தேர்வு செய்யும் கொடுக்கிறான். அதாவது அந்த ஸ்ரீவைகுண்டம்னு சொல்றோமே, பரமபதம்னு சொல்றோமே, அங்கே இருக்கிற பரமபதநாதன் வாசுதேவன் அவன்தான் வியூக வாசுதேவன் அவதாரம். அந்த வியூக வாசுதேவன் சங்கிருஷ்ணன் பிரத்யும்னன் அனிருத்தன்னு தன்னிலிருந்து மூன்று மூர்த்திகளை பிறப்பிக்கிறார். அதிலே சங்கிருஷ்ணத்திலே ஞானத்தையும் பலத்தையும், பிரத்யும்னிடத்திலே வீரத்தையும் ஐஸ்வர்யத்தையும், அனிருத்தனிடத்திலே சக்தியும் தேஜஸையும் கொடுத்து இப்போ இது நமக்கு சொல்லலாம். சங்கிருஷ்ணன் மூர்த்தி சம்ஹார மூர்த்தி பலமான அடிச்சுடைய அதுக்கு ஞானம் என்ன கிடைச்சது, கிரியேட் பண்ணணும், ஒரு நல்லதை பண்ணணும்னு தானே அவனுக்கு தானே ஞானம் வேணும். இந்த அறிவை செய்பவனுக்கு ஞானம் என்ன கிடைச்சது, இங்க அவனுக்கு ஞானம் ஏன்னா இந்த ஜீவாத்மாக்களை இருக்கும்போது சம்மதிக்கும் போது இவன் போன கிரகியிலே இவனுக்கு பாபம் எவ்வளவு இருந்தது, புண்ணியம் எவ்வளவு இருந்தது, இந்த கிரகியிலே எவ்வளவு பாபத்தை பண்ணினா அதை அதோட அந்த முதல்ல இந்த பாபத்தோட கூட்டிடுவோம். அப்புறம் எவ்வளவு பாபத்தை கழிச்சா அந்த மொத்த பாபத்திலேருந்து கழிச்சு மீதி இருக்கிற பாபத்தை மூட்டப்படணும். அதே மாதிரி முன்ன எவ்வளவு புண்ணியம் இருந்தது, இப்ப எவ்வளவு புண்ணியத்தை சேர்த்துட்டா இப்ப எவ்வளவு புண்ணியத்தை கழிச்சா மீதி இருக்குது எவ்வளவு, இப்படி ஒரு ஒரு ஆத்மா அவனுடைய போது இந்த சந்திரன் ஊற்றி உணவு போடணும். அதனாலே அவனுக்கு ஞானம் பிரதிமூர்த்திக்கு வீரியமும் ஐஸ்வர்யமும் இந்த லோகம் முழுக்க அவனுக்கு தான். அதனால ஐஸ்வர்யம் அது பிரஜோத்பத்திக்கு வீரியம் போகணும், அதனாலே வீரியம். ஆனா பகவான் அனிருத்தன் விஷ்ணுமூர்த்தியா சக்தியும் தேஜஸ்வியும் தன்னிடத்திலேயே வச்சிருந்தான் அப்படின்றது. இந்த மூன்று மூர்த்திகளிலும் இதான் மும்மூர்த்தின்னு சொல்றார். அந்த ரெண்டு ரெண்டு குணங்கள் பூர்த்தியாகவும் மற்ற நான்கும் மறைஞ்சி இருக்கும். அது இல்லைன்னாகுமான்னா இல்லை, இருக்கும் ஆனா மறைஞ்சி இருக்கும். இப்படி இந்த சங்கிருஷ்ண பிரத்யும்ன அனிருத்தன் இந்த மூன்று பேரும் அந்த மூல பகவானான வாசுதேவனுடன் சேர்ந்து அப்போ யூகத்துல வாசுதேவ சங்கிருஷ்ண பிரத்யும்ன அனிருத்தன் நாலு பேரு. இது இந்த ஒரு கைகாட்டி நடந்திருக்க அந்த மாதிரி கிழக்கு பக்கத்துல வாசுதேவனும் தெற்கு பக்கத்துல சங்கிருஷ்ணனும் மேற்கு பக்கத்துல பிரத்யும்னனும் வடக்கு பக்கத்துல அனிருத்தனும் இருக்காராம். இது ஒரு கோரை புள்ளாலான ஸ்தம்பம் அது தூண் மாதிரி இருக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. இந்த வாசுதேவ சங்கிருஷ்ண பிரத்யும்ன அனிருத்த யூகமூர்த்திகள் என்னன்னா ஒவ்வொருத்தரும் தன்னிலிருந்து மூன்று மூர்த்திகளை உற்பத்தி பண்ணார். வாசுதேவன் கேசவன் என்பவனையும் நாராயணன் என்பவனையும் மாதவன் என்பவனையும் வாசுதேவன் உற்பத்தி பண்ணார். சங்கிருஷ்ணன் கோவிந்தம் விஷ்ணு முருசூதனன் மூணு பேரை பண்ணார். பிரத்யும்னன் திரிவிக்ரமன் ராமனன் ஸ்ரீதரன் பிரதான மூணு பேரை பண்ணார். அனிருத்தம் ரிஷிகேஷ பத்மநாப தாமோதரன் நாம ஆசிரமம் பண்றோம் இல்லையா, அதுக்கப்புறம் இந்த அங்கங்கிற தொட்டினோட கேசவ நாராயண மாதவ கோவிந்த விஷ்ணு மஞ்சீதன திருவிக்ரம ராமன ஸ்ரீதர பத்மநாப தாமோதரன் சொல்றமே இந்த பன்னிரண்டு மூர்த்திகளும் கேசவன் தமர்ந்தார். இந்த பன்னிரண்டு மூர்த்திகளும் இந்த பரவாசுதேவனிடத்திலிருந்து யூகவாசுதேவன் வந்து தருது. அப்பதான் அந்த ஷாட்பூன்யமானது அதத்தான் இந்த இடத்துல யூகசரணி அப்படின்னு சுவாமி தேசியம் சாதிக்கிறார். அதை போல அடியேனுடைய இந்த ஸ்தோத்திரம் இருக்கு, அது ஒன்ன பத்தி தான் இல்லையா. சரி, இப்போ இந்த நாய் நசீட்டு போனதுனால என்னுடைய பரிசு எடுத்து கொடுத்தா இல்ல ஏதாவது குறைச்ச வேண்டியதா இல்லையே. அந்த மாதிரி நான் உன்னை பத்தி கவிதை பண்றதுனால உனக்கு என்ன கேடு இருந்து போறது ஒண்ணு இல்லையே. அந்த மாதிரி அடியனுக்கும் ஒரு ஒசங்கதான பாதிகளுடைய நெகிழியை பத்தி பாடினேங்கிறதான ஒரு மனசு சந்தோஷம் சந்துஷ்டி ஏற்படும். உனக்கும் ஒரு குறைச்சலும் வராது, அடியனுக்கும் அதனாலே பிரயோஜனம். அப்போ நான் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டார் சுவாமி தேசிகன். இந்த இத கூடத்தாழ்வான ஸ்ரீஸ்தவங்கிறதான தன்னுடைய ஒரு கிரந்தத்துல அந்த சோதியானுங்கிற தோற்றத்துல ஏற்பட்டுமா சொல்றாரு. அதனால மகாலட்சுமி பிராட்டியே அடியேன் மகா நீச்சல் அல்பன் உன்னிடத்திலே அசலிக்கலமான பக்தியும் கிடையாது. இப்போ உன்னை அடையணும் இருக்குது, எந்த விதமான முயற்சியும் பண்ணி சாதிக்க முடியாத நிலையில இருக்கிறவன். ஆனாலும் உன்னுடைய புகழ்கிறதான அந்த இனிய அமுதத்தை நான் நாய் மாறி நச்சி தருகிறேன், உன்னை பற்றி தோற்றம் பண்றேன். எனக்கு பயமும் கிடையாது, வெக்கமும் கிடையாது. ஏன்னா என் தோஷங்களாலே எனக்கு எந்த குற்றமும் வரப்போறது இல்லை. ஓன் பெருமையை நான் அனுபவிக்கிறேனே என்பதையாட்டியே அது போதும். அந்த கங்கை நீர நோக்கிறதான நாய்க்கு எப்படி அதனுடைய பாபம் போய் அது சீரை குண்டத்தை அடைகிறதோ அது அதுக்கு ஒரு தீமன் இருந்துதான். அந்த மாதிரி ஒன்ன பத்தி பாடுற அல்பனான அடியனுக்கும் ஒரு தீமை நேராது. நாய்க்கு வெக்கம் இருக்காது, அதுக்கு தாகம் தணிகிறது, பாகமும் போறது. வேதாந்த அதாவது இந்த இடத்துல இந்த சீஸ்தவத்துல சோதியான்னு சொல்றதான இந்த ஸ்லோகத்துல கூடத்தாழ்வான் சந்திக்கிறார். அடியேனும் லஜ்ஜகத்துண்டு மூஷி திருப்பி வெறுமனே உட்கார்ந்து என்ன ஆகும். ஓ கல்யாண குணங்களை என்னுடைய மனஸ் மந்த மதிப்பு எட்டிய வரையிலே அதை நினைச்சு பாடி அனுபவிக்கிறேன். இதனால உனக்கு என்ன குறை வந்துடும் போச்சு அப்படின்னு கேட்டாரு. அந்த மாதிரி இது பாதியை கேட்டுமா இந்த மாதிரி சொல்றீங்க, இதுக்கு முன்னும் உதாரணம் இருக்கா அப்ப சொன்னாராம். இல்ல இல்ல பாஷ்யக்காரருக்கு பிரதம சீகரான அந்த கூடத்தாழ்வா நடிகர்களுக்கு காட்டின எழுத்துல இருந்து இதை எப்படி சொன்னோம். அப்போ அவர் கேட்கிற மாதிரி அடியும் வெக்கப்பட்டு கூசிண்டு எதுவுமே உட்கார்ந்துருக்க அண்ணா பண்ணல. ஓன் கல்யாண குணங்கள் நிரவதிகள், அந்த சொல்பத்தை யாராவது பாடு முடியுமா? ஆனா நான் பாடி அதை அனுபவிக்கணுங்கிற ஆசையோட ஏதோ இப்ப ஆரம்பிச்சிருக்கேன். அதனால உனக்கு ஒரு குறவும் வராது. நீ எப்போதும் போல அந்த மகிழ்ச்சியுமே இருப்பாய். நான் உன்னை பாடியதுனால எந்த அழியும் ஆகாது அப்படின்னு சொன்னார். இதுக்கு தாழ்ந்தவர்கள் உயர்ந்தவர்களை சார்ந்தால் உயர்ந்தவர்களுடைய பெருமைக்கு ஒரு குறையும் உண்டா இல்லையா? இப்போ ஒண்ணுமே தெரியாது, அவன் ஒரு பாகவத மூர்த்தியிலே ஒரு எம்பெருமானுடைய அடியவர்கள் மூர்த்தியிலே சேர்ந்தான். அவனுக்கு ஏதோ தனக்கு தெரிஞ்ச பாசனம் கூட சொல்லி வச்சார். அதாவது புகஸ்காலத்துல இருந்து அவங்க ஸ்நானம் பண்ண வச்சு இவெல்லாம் என்ன பண்றாலோ அதே மாதிரி பண்றான். இப்ப அவளுக்கு கட்டுமட்டினால அவெல்லாம் அந்த மாதிரி எந்தருமானுடைய புகழ் காட்டிட்டு வர. இப்போ தாழ்ந்தவர்கள் போய் வசந்தவாளோட சேர்ந்தா அந்த தாழ்ந்தவாளுக்கு ஒரு பெருமை ஏற்படுறது இல்லையா? அதை நாம கண்டிப்பா பாக்குறோம். அதே ஒரு வசந்தவன் போய் தாழ்ந்தவனோட சேர்ந்தான்னா பாடா போறான். இந்த கண்ணு குட்டி பன்னீட்டியோட சேர்ந்தா என்ன ஆறுது அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி தான். அப்போ இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வரலாம். அதாவது தாழ்ந்தவன் போய் உயர்ந்தவனோட சேர்ந்தாலும் சரி, இந்த கண்ணு குட்டி போய் தாழ்ந்ததான பன்றி குட்டியோட சேர்ந்தா என்ன, இல்ல தாழ்ந்ததான பன்றி குட்டி வந்து அந்த கன்று குட்டியோட சேர்ந்தா என்ன, வசந்தவனோட தாழ்ந்தவா சேர்ந்தா என்ன, தாழ்ந்தவாளோட வசந்தவா சேர்ந்தான்னா ரெண்டும் ஒண்ணுதானே. அப்படின்னா சில பேரை அண்டி சுவாதிச்சு நாம பேசினோம்னா அந்த சிலர் உண்மையிலேயே நல்லவர்களா இருந்தாலும் லோகம் அவளை வேறு விதமாக, அதாவது கெட்டவரோட சேர்க்க என்னைக்கும் ஒரு நல்லத கொடுக்காது. அதனால கெடுவான் கேடு நினைப்பான் அப்படின்னு சொல்றது இல்லையா. அப்போ யார் ஒருத்தன் கெட்டு போறவனா வந்தான் கேட நினைப்பான், அப்ப கேள்வி நினைச்சுதான் கெட்டே ஆகணும். அப்போ குணபூர்த்தி இல்லாதவாளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் அது பாதிலேயே நீயோ ரொம்ப குணபூர்த்தி உள்ளவள். அதனால இந்த நித்திய நிர்மலமான பாதிகள் இருக்கே அதுக்கு ஒரு குறைச்சலும் ஏற்படாது. சகல கல்யாண குணங்களும் கொண்டது இந்த பாதிகைகள். அதுவும் அந்த பாதிகள் யார ஆசிரியிருக்கு, அந்த ஷாட்பின்யனான அந்த உலகங்களுக்கெல்லாம் காரணகர்த்தாவான அந்த எம்பெருமான் தீடி என்ன ஆசிரியிச்சிருக்கு. அது மாதிரி இப்போ அடியை பாடுறதுனால உனக்கு ஒரு குறையும் வந்துட போறதில்லை. இப்போ அந்த கங்கையில எப்படி நாய் தன்னுடைய தாகத்தை தீர்த்துகிறதோ அந்த மாதிரி அடியனும் உன்னை பத்தி ஏதோ அடியருடைய வந்த நதிக்கு எட்டிய வரையில ஏதோ இந்த கவிதையை சொல்லி அதனால நான் என் நாபடைத்த நற்பயனை அடைகிறேன். அதனால உனக்கு எந்த ஒரு குறைச்சலும் இல்லை. இது அடியனுக்கு சேசிதானே, அதுக்காக நீ என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் அப்படின்னு அந்த பாதிகளிடத்திலே பிரார்த்தித்து அமைகிறார் சுவாமி தேசிகன். கவிதாரிய சிம்ஹாய கல்யாணம் சாரிய ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த முரவே நமஹ.